மெர்சல் படத்தோட தேர்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹோலி செலிபிரேஷன் மாதிரி மக்கள் எல்லாம் கலர் பொடிய தூவி ஆடிட்டு இருக்க விஜய் நடுவுல நின்னு தன்னோட கையை ரைஸ் பண்றாரு. ஆனா சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த படத்துல விஜய்க்கு மூணு கெட்டப் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ரெண்டே கெட்டப் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெர்சல் போஸ்டர்ல காலைகளோட பார்த்தோம்ல, அந்த விஜய் தான் இந்த விஜய். அவரோட தாடி, லேசா முறுக்கன மீச, அந்த விபூதி பட்ட குங்குமம், இத பார்க்கும் போதே தெரியுது. பட் மெஜிஷியன் விஜய்க்காக வந்த போஸ்டர்ல எப்படி ரெட் கலரையும் எல்லோ கலரையும் ஹைலைட் பண்ணாங்களோ, அதே மாதிரி தேர்ட் போஸ்டர்லயும் ரெட் அதிகமா ஹைலைட் பண்ணி எல்லோவை லைட்டா ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ மேபி இந்த படம் புரட்சி இல்ல கம்யூனிசம் மீன் பண்ணதோ அப்படின்னு தோணுது. தானா சேர்ந்த கூட்டம் போஸ்டர்ஸ்ல எப்படி ஓங்கன கை, ரெட் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் ஹைலைட் பண்ணிருந்தாங்களோ, அதே மாதிரி மெர்சல் தேர்ட் லுக்லயும் மக்கள், ஓங்கன கை, ரெட் கலர் எல்லாமே ஹைலைட் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரைட்டர் விஜேந்திர பிரசாத் இந்தியா கிளிப்ஸ்க்கு கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல, இந்த படத்துல நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கு, விஜய்க்கான பல மாசான சீன்ஸ் இருக்கு, அவரோட ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஆல போறான் தமிழன் அப்படிங்கிற ஒரு பாட்டும் படத்துல இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல அந்த சிங்கிள ஆகஸ்ட் 10 அன்னைக்கு கேட்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த விஜய் படத்துல அரசியல் பேசுவாரு அப்படிங்கறது கிளியரா தெரியுது. இந்த விஜய்க்கு கம்யூனிசம் மீன் பண்ற மாதிரி ரெட் கலர் ஹைலைட் பண்ணிருக்காங்க, ஓகே. ஆனா மெஜிஷியன் விஜய்க்கும் அந்த ரெட் கலர் ஏன் ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைமா விஜய் படத்துல இருந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்த படங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆல்பம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சிங்கிள ரிலீஸ் பண்றாங்க. இந்த சாங் அப்பா விஜய்க்கான ஒரு இன்ட்ரோ சாங்கா இருக்க போது அப்படிங்கறது தேர்ட் லுக் போஸ்டர் பார்க்கும் போதே புரியுது. பட் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு பாட்டு கூட விஜய் பாடவே இல்லையா. அழகி தமிழ் மகன் படத்துக்கு அப்புறமா ஏ ஆர் ரஹ்மானோட விஜய் சேர்றாரு, கண்டிப்பா ஒரு மெலடியாவது பாடியிருப்பாரு அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. பட் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகிற சிங்கிள்காக வெயிட் பண்ணலாம். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ஆல போறான் தமிழன் சாங் பத்தி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. ஆல் மை ஃபேவரட்ஸ் இன் ஒன் பிளேஸ், விஜய், ஏ ஆர் ரஹ்மான், லிரிசிஸ்ட் விவேக், வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ணிருக்காரு. பட் இன்னைக்கு ஒரு கோ இன்சிடன்ஸ் என்னன்னா, மகேஷ் பாபு பர்த்டே ஸ்பெஷலா அவரோட ஸ்பைடர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல மிரட்டலான வில்லனா எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாரு, ஹீரோயினா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாரு. இந்த பக்கம் தளபதியோட மெர்சல் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த போஸ்டர் இருக்கிற விஜயோட வில்லனா எஸ் ஜே சூர்யா தான் நடிக்கிறாரு. இதுக்கப்புறமா விஜய் ஏ ஆர் முருகதாஸ் ஒரு டைரக்ஷன்ல தான் நடிக்கிறாரு, அதுல அவருக்கு ரகுல் பிரீத் சிங் தான் ஜோடி அப்படின்னு சொன்னாங்க. சோ இவங்க ரெண்டு பேர்த்தோட அப்டேட்ஸும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஷூட் பண்றது பனிமலையில ஷூட் பண்ணும். அஜி சார் வந்து மேல ஏறி பனிமலையிலிருந்து ரோல் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, எங்களால நிக்கவே முடியல. அந்த மாதிரி சூழல் இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ், அந்த ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் டயரிங் எபிசோட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. அனிருத் வந்து ஒரு யூத் ஐகான், அவருக்கு கதை சொல்றதுங்கிறது எப்படின்னா ஒரு தியேட்டருக்கே கதை சொல்ற மாதிரி. ஆக்சுவலா அதை கேட்கற போது பயங்கரமா அவர் விசில் அடிப்பார். கேட்டு முடிச்ச உடனே என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், சார் இது வேற லெவல் சார் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அதை சொன்னபோது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு.